ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றேனடி ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றேனடி செந்தாழம் பூவே சிறுகூடல் முத்தே முத்துப்பூச்சூடிக்கொள்ளும் நாள் சொல்லடி ராசாவே காத்தப்போல என் மனசிலே சாச்சு ஏறி நீரு உந்தன் மேல ஆசை கொண்டு அலையாச்சு தூண்டி போட்டு மீனுக்காக காத்திருக்கும் ராசாவே தூண்டி உள்ளில் சிக்கி போச்சு என் மனசிலே சாவே எப்போதும் ஏங்கும் ஏழைய போல முப்போதும் நெஞ்சம் பிள்ளையாய் மணவரை பார்த்தாயா உன்னை என்னை ஜோடியாக்கு ஒன்றில் ஒன்று சேர்த்தாயா ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றேனடி ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றேனடி செந்தாழம் பூவே சிறுகூடல் முத்தே முத்துப்பூ சூடிக்கொள்ளும் நாள் சொல்லவா ராசாவே உன்னை எண்ணி மனமுருகி நின்றே ராசாவே